கூட்டிட்டு வீட்டு நவாரண்டி வீட்டுல யாரும் இல்ல தாண்டி அடிய நொன்னா தூக்கிட்டு போறேன்டி தூக்கிட்டு வீட்டு நவாரண்டி வீட்டுல அம்மா தர சரி அடிய போட்டுக்க போப்போ நெஞ்சுக்குள்ள அமாவாசை அடிக்கடி அடிக்குது உன்ன பார்த்த நேரம் தர தரஜில ககரன்னு ஆடுது ஈஷா ரெண்டு பேரும் பத்துவோமா ஷீஷா லெட் மீ டீச் யூ அந்த டீசர் உன்ன மட்டும் பிடிக்குது லைட்டா லம்பகினி மாசராட்டி உசுருக்கு நீ தாண்டி எலக்ட்ரான் நியூட்ரான் நீ இப்ப வந்தாடி பறக்குது முன்னாடி இதயத்தில் இருக்கிற காதல் கண்ணாடி தட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு விட்ட போல நாரடி அடி வா வேண்டி வா வேண்டி வா வேண்டி லெட் மீ ட்ராப் தட் ஒன்னா கூட்டிட்டு போறேன்டி கூட்டிட்டு வீட்டு நவாரண்டி வீட்டுல யாரும் இல்ல தாண்டி அடிய ஒன்னா தூக்கிட்டு போறேன்டி தூக்கிட்டு வீட்டு நவாரண்டி வீட்டுல அம்மா தர சரி அடிய போட்டுக்கோ போப்போப்போ. Hold up, let me tell you something now. I like the way you move from the top to the ground. I like infinite girls who give me infinite entertainment. Una parte to make, run up for a movement. Hey baby girl, you're looking so nice, you know. You're older, you're looking so purple and bright, you know. You're full for living and that should be fine, you know. I don't know why you're waiting, you could be mine, you know. Look at the girl with the big back and crop top. Swiped up all the way to her flip-flops. Hate to say it, I'm a rapper like a hip-hop. No speed limit, my league up, please don't stop. They call me Mr. Pinocchio. I'm a fast and the furious in Tokyo. Uru furasu tu von Niokyo. You be my Luigi, I'm Mario. Let me drop that. One and a kooti tu mo rendi. Kooti tu vittu na va rendi. Vittu la yaru illa dandi. Ready here, no, no, no, no, no, no. One and a tuki tu mo rendi. என்ன பார்த்துட்டா டோட்டலான காலி.